ஸ்ரீமதே ஸ்ரீ வராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே வாஷ்யஹாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகுலபூஷண மகாகுரவே நமஹ, ஸ்ரீ தரங்க பவநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி சீரொன்னதோப்புள் திருவேங்கடமுடையான் பாரந்தச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர பொமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே ஹிமாந்த் மகாதேசிகாய நமஹ. தாயாருடைய பரிபூர்ண அனுகிரகத்தாலே சுவாமி தேசிகனாலே நமக்கு அனுகிரகிக்கப்பட்ட இந்த ஸ்ரீஸ்ருதி என்ற கிரந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பூர்வாங்க விஷயங்கள் எல்லாத்தையும் உபோத்காதத்திலே நாம் பறக்க பார்த்தோம். இனிமே ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் எடுத்துண்டு அதில் உள்ள முக்கிய விஷயங்களை மட்டும் நாம் இப்போ அந்த தாயாரின் சுவாமி தேசிகனின் கிருபா கடாட்சத்தாலே அனுபவிக்க போறோம். ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் பக்ஷப்பீட்டேம் மதுபிஜயினோ பூஷயந்தேம் ஸ்வகாந்தியா பிரத்யக்ஷானஷ்டபிகமஹிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் சேயோ மூர்த்தியம் சியமசரண த்வாம் சரண்யாம் பிரபத்யே சரண்யாம் பிரபத்யே த்வாம் சரண்யாம் பிரபத்யே அப்படின்னு முதல் ஸ்லோகம் அவதாரமாறுது. துவாம் சரண்யாம் பிரபத்யே அப்படின்னு முடிச்ச பிரணவ சப்தம் போட்டுக்கறீங்க. அதுலதான் நம்முடைய மகாவிஸ்வாசத்தை சுவாமி தேசிகன் அங்க வைக்கிறார். சுவாமி தேசிகன் தாயாருடைய திருவடியை நான் சரணமாக புகுந்தேன் பிரபத்யேன்னு சாதிக்கிறேன். சரணஹா அகம், அதாவது வேறு கதி இல்லாமல் புகழந்தில்லாபடியேன் என்றபடி இந்த தாயாருடைய திருவடியை நான் சரணமாக பற்றுகிறேன் அப்படின்னு சாய்ச்சர். இதுல மானாதீதகா பிரதித விபவாம் அப்படின்னு சொல்றது. மானகானா பிரமாணம் அல்லது சங்கைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதீத அப்படின்னா நம்மளாலே எட்டி பிடிக்க முடியாதபடி இருக்கின்ற பேர் பெற்றதுமான விபவாம்னா மகிமைன்னு அர்த்தம். மகிமை என்பது நித்திய விபூதி மட்டுமல்ல, லீலா விபூதியும் சேர்ந்து உபய விபூதிக்கும் உபய விபூதியிலேயும் இந்த தாயாருக்கு விபவமான மகிமை இருக்கு. மங்களம் மங்களானாம்னு அடுத்த பதம் பிரயோகமாறுது. அதாவது சுபமான வஸ்துக்கள், சுபகரமான வஸ்துக்கள் அல்லாவது சுபமான தாத்பரியம் பதார்த்தங்கள் மங்களமாக சுபத்தை பண்ணுபவளா இருக்கின்ற நம் பெரிய பிராட்டியார் அப்படின்னு இங்கே அர்த்தம் வருது. இதுல மது விஜயினகா அப்படின்னு ஒரு பதம், மதுசூதனனுடைய மது என்ற அறக்கை அழித்தவனுடைய வக்ஷப்பீட்டி அப்படின்னு போட்டான். பக்ஷஸ்தலம்னா பெருமாளுடைய திருமார்பு, பீட்டியும் அதிலே வீற்றிருக்கக்கூடிய அலங்கரிக்கக்கூடிய மகாலட்சுமி, அதாவது தன் திருமேனி சோபையாலே அலங்கரிப்பவள் இந்த மகாலட்சுமி. எப்பயுமே பிரமாண சித்தராய் இம்மையிலும் மறுமையிலும் உள்ளமான மகிமையை பெற்றவள், வேண்டியவர்க்கு வேண்டியவற்றை அனுகிரகிப்பவள். அதாவது ஜனங்கள் நம்மளை போல மனசுல ஒரு கஷ்டத்தோடு யாரு தாயாரை அணுகிறாளோ அவளுக்கு அனுகிரகிக்கக்கூடியவள் பிரஜானாம் பிரார்த்தனீனாம். யாரு பிரார்த்தனை பண்ணி அம்மா எனக்கு சில கட்டங்கள் இருக்கு நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று யார் பிரார்த்தனை பண்றாளோ அவளுக்கு ஸ்ரேயோமூர்த்தியும் சேயஸ்தான வடிவு கொண்டவள். அப்படிப்பட்ட தாயாரை சரண்யாம் சரணம் புகலிடமாகவும் ஸ்ரீயம், அதாவது ஸ்ரீ சப்தத்தை சொல்றாருங்க சுவாமி தேசிகன். ஆசிரிதற்கு உபகாரங்கள் ஆறு விதமான உபகாரங்கள் செய்யக்கூடியவளான உன்னை துவம் சரணம் அகம் பிரபத்யே அப்படின்னு சாய்கிற. சரி, இந்த முதல் ஸ்லோகத்தில் அவதாரிகளை இந்த பெரிய பிராட்டியார் ஸ்ரீதேவிக்கு இயல்பாகவே உள்ள ஸ்வரூப குண விபவம் அதை இங்க சாதிக்கிற. அதே மானாதித்தல ஆரம்பிச்சு சுவாமி தேசிகன் சாய்க்கிற. இயற்கையாவே இருக்கு, நான் எப்படி சுவாமி பெருமாளுக்கு தானே சொல்லியிருக்கோம் தாயாருக்கும் இயல்பான ஸ்வரூப குண விபவம் இருக்கு அப்படின்னா இருக்குன்னு சொல்றா. பிரமாண சித்தமா இருக்கு, ஸ்ருதியும் சொல்றது ஸ்மிருதியும் சொல்றது. இப்போ ஸ்ரீயம் அப்படின்னு பெருமாளுடைய இங்க சேர்ந்திருக்கா ஆசிரிதாளுக்கு இவள் வந்து எப்பொழுதும் ஆறு விதமான ஒரு உபகாரம் பண்றான்னு சொன்னா, பக்ஷப்பீட்டீம் அப்படின்னா பக்ஷஸ்தலத்திலே இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீயம் அப்படின்னு, ஏன்னா ஆசிரிதாளுக்கு ஆறு விதமான உபகாரங்கள். இது சுவாமி தேசிகன் பெருமாள் எப்பவும் பிராட்டியோட சேர்ந்தே நிற்கிறான், அவன் எப்பொழுதும் பிராட்டி சொல்படிதான் கேட்கிறான், நாம் சொல்லுவதை பிராட்டி பெருமாளிடத்திலே சொல்லி நமக்கு அனுகிரகம் பண்றான்னு மும்மணிக்கோவையும் முதல் பாசுரத்திலேயே ரொம்ப அற்புதமா எடுக்கிற. அருள் தரும் அடிய வருபால் மெய்ய வைத்து தெருள் தர நின்னத இவனாயா நின்னருளன்னம் சீரோர் அறிவயானதன இருள் சகயமக்கோரின் ஒளிவிளக்காய் மணிவரையண்ணனின் திரு உருவில் அணியமராக மலங்களால் இலங்கி நின்படிக்கெல்லாம் தன்படியேற்க அன்புடன் நின்னோடவதறி தருளி வேண்டுரகேட்டு மீண்டவ கேட்பித்து ஈண்டிய வினகள் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமருணை அணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திருவே அப்படின்னு. நின் உடன் சேர்ந்து நிற்கும் நின் திருவே, பிராட்டி சகிதமாய் இருக்கின்ற தெய்வநாயகனே, அவ எப்பயுமே தம்பதியா அனுகிரகம் பண்றா அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல. ஏன்னா அந்த நவராத்திரி உற்சவத்தும் போது பெருமாள் எப்பயுமே இந்த ஒன்பது நாளும் சேர்த்தியில எல்லா அதிபதி தேசத்திலையும் இதே கணக்கு தான். அப்போ அந்த திருவனந்தபுரத்துல வந்து இந்த பாசுரத்தை முதல் நாள் செவிப்பா. ஏன்னா அத்தனை பக்தாளுக்கும் பெருமாள் தன் பிராட்டி பெரிய பிராட்டியாரோட சேர்ந்து அனுகிரகம் பண்றான். அவர் சொல்றதையே கேட்க, அதான் ஒரு வரி அற்புதமா நடுல ஒரு வரி சொன்ன சுவாமி தேசிகன், வேண்டுரகேட்டு மீண்டவை கேட்பித்து. இது ஸ்ரீசப்தத்துக்கு உண்டான ஒரு அர்த்தம். ஏன்னா ஆசிதாளுக்கு ஆறு விதமான உபகாரங்கள் இந்த பிராட்டி பண்றான் பார்த்தோம். ஏன்னா நம்மளுடைய ஆத்ம உஜ்ஜீவனத்தை விரும்பும் ஜீவர்களாலே இவள் ஆசிரயிக்கப்படுகிறாள். முதல்ல நாம போய் பிராட்டிட்ட போய் அம்மா எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்தனை பண்றோம். அப்படி நம்ம பிரார்த்தனைய காதல வாங்கிக்கிறா, வாங்கிட்டு இந்த ஜீவர்களை உஜ்ஜீவிப்பைக்காக சர்வேஸ்வரனை ஆசிரயிக்கிறாள். நம்மகிட்ட விஷயத்தை வாங்கிக்கிறா பிராட்டியார், பெருமாள் இடத்துக்கிட்ட போறா அவர்கிட்ட சொல்றதுக்கு. அப்படி பெருமாளுடைய போய் ஆசிரியிக்கிறா. சரி, நம்முடைய ஆர்த்த துவனி இவன் என்ன சொன்னான், நம்ம கிட்ட என்ன கஷ்டம், இவனுக்கு இவாளுக்கு என்ன கஷ்டம் வந்துருத்தோன்னு மனசுல விஷயத்தை வாங்கிட்டு அதை சர்வேஸ்வரன் கேட்கும்படியாக பெருமாளிடத்திலே விண்ணப்பம் செய்கிறாள். யாருக்கோசரம், நமக்கோசரம், இந்த ஜீவாத்மா கோசரம். நம்ம எவ்வளோ கஷ்டம் மனசுல இருக்கு, அதெல்லாம் தயாசந்தில போய் நின்று நம்ம பிரார்த்தனை பண்ண, அம்மா கல்யாணம், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நீ அனுகிரகம் பண்ண மாட்டியா, பண கஷ்டம் இருக்குன்னு எத்தனையோ எத்தனையோ கஷ்டங்களை நாம் அவரிடத்துல பிரார்த்தனை ரூபமா வைக்கிறோம். அதை நம்மிடத்துல கேட்டு பெருமாளிடத்தில் இருக்கும் இடம் சென்று அவரிடத்திலே நாம் சொன்ன விஷயத்தை ஞாபகப்படுத்திண்டு பெருமாளிடத்திலே இந்த வக்தி, இந்த குழந்தை இப்படி பிரார்த்தனை பண்றா சுவாமின்ட்டு நம்முடைய வார்த்தையை பெருமாளிடத்திலே கேட்கும்படியாக விண்ணப்பம் செய்கிறாள். அடுத்தது பெருமாளிடத்திலே சர்வேஸ்வரனிடத்திலே ஆன்றுசன் செய்யும் பரோதர்மகா அப்படின்ட்டு, தொத்வயேவ மயாஸ்ருதா ஜானாமித்வாம் மகாவீரியம் மகோத்சாகம் மகாபலம் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகத்தை எடுத்திருக்க சுவாமி. இங்க ஆண்டு சம்சயம் பரோதர்மகா, அதாவது பெருமாள்கிட்ட போய் இந்த ஜீவாத்மா அவ ஆசிரியிக்கும் போது பெருமாள் சொன்ன விஷயத்தை பெருமாளுக்கு ஞாபகப்படுத்துகிறாள் பிராட்டியார். என்ன அப்படி அர்த்தம் என்னன்னா, அதாவது இரக்கம் கொள்வதுதான் சிறந்த தர்மம், அதனை உன் வாயாலே சொல்லியிருக்கியே, தொத்வயேவ மயா ஸ்ருதகா நீ சொல்லி நான் கேட்டிருக்கேன், ஜானாமி துவாம் மகாவீரியம் நீ ரொம்ப மகாவீரியம் மகோத்சாகமாய் மகாபலமாய் இருக்க நீ சொன்ன வார்த்தை தான் சுவாமின்ட்டு சீதா பிராட்டி பெருமாளிடத்திலே ஞாபகப்படுத்துறான். ஏன்னா இவன் நம்ம போய் தப்பு பண்ணிட்டு போறோம், தப்பு பண்ணிட்டு போனா பெருமாள் நம்மளை சிக்ஷாரூபம் பண்ணுவான், அந்த மாதிரி வாழ ரொம்ப தண்டிச்சுடாதப்பா, இரக்க சுபாவம்தான் சீரந்த தர்மம்னு ஆண்டுதம் செய்யும் பரோதர்மஹா அப்படின்னு நீயே சொல்லியிருக்கீரே, அதனால இவாள தண்டிக்காதையும் ரொம்ப தண்டிச்சுடாதையும், நீ வந்து இவாளுக்கு ஒரு ஹிதம் பண்ணணும்ட்டு நமக்கு ஓசனம் அந்த பெருமாளிடத்திலே ஒரு அற்புதமாக ஒரு பிரார்த்தனைய வச்சு பெருமாள் சொன்ன வார்த்தையே பெருமாளுக்கு ஞாபகப்படுத்துகிறாள் பெரிய பிராட்டியா. யாருக்கோசரம் சுவாமி, நமக்கோசரம், அப்பனா எவ்வளோ காருண்யம் பாருங்க. பெருமாள்கிட்ட போய் இவ விஷயத்த சொல்றா, பெருமாள் பிரதிவச்சனம் சாய்க்கிற, சர்வேஸ்வரன் பக்கலிலே லோகஹிதத்தை கேட்டு ராவணாதிகளுக்கு போலே நம்மையும் கேட்பிக்கிறாள். எது ஹிதம் அப்படின்னு பெருமாள் சொல்லித்தர அத பெருமாளிடத்தில் கேட்கிறா, கேட்டுண்டு நம்மிடத்துல வந்து இதுதான் பெருமாள் சொன்னது நமக்கும் சொல்லித்தரா. அப்படியானது இந்த பிராட்டியா நமக்கு செய்யறா. ஆக இந்த பகவானை ஆசிரயிக்க இந்த பெரிய பிராட்டியார் நமக்கு புருஷகார பூதையா இருக்காள். இந்த ஜீவர்களுடைய விரோதிகளான கர்மங்கள் முதலானவற்றை நாசம் செய்கிறாள் இவள். அதனால இவள் ரொம்ப வசதி. இந்த ஜீவாத்மாக்கள் பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் எந்த அளவு அப்படின்னு சொல்லி குணபரிவாகத்தை உண்டாக்குகிறாள். இது வந்து ஸ்ரீ என்ற சப்தத்துக்கு உண்டான அர்த்தத்தை சுவாமி தேசிகன் கொடுக்கிறாருங்க. ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாமுதானாம் த்வாம் பத்மினீமீம் சரணம் அகம் பிரபத்யே. எங்க இந்த ஸ்ரீ சுதியில பிரபத்தியே சொன்னார்லையே, அதேதான் வேதமும் சொல்றது பிராட்டிய பார்த்து. இப்படியாக இந்த ஸ்ரீக்கு குண விபவம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு பெருமாளுக்கு மட்டும் திருக்கல்யாண குணங்கள் இல்லை, சொரூபத்தோடையே இந்த குண விபவமானது பெருபிராட்டியாருக்கும் இருக்குன்னு காட்டுறான். சரி, வக்ஷப்பீட்டீம் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்திலே இந்த பிராட்டியார் இருக்கா. இப்போ பேயாழ்வார் பெருமாளை செவிக்க போனார், பெருமாள் தெரியல, என்ன ஆச்சு அப்படின்னா, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டன் திகழ் மறு கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புதிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவன் நண்பால் இன்று அப்படின்னு திருக்கண்டேன் சொன்னேன். முதல்ல பிராட்டிய பார்த்தேன் பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு பார்த்து அவருடைய காந்தியினாலே பெருமாளுடைய பொன் நிறமான திருமேனிய பார்த்தார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ் மறு கண் அணி நிறமும் கண்டேன், அப்புறம் பொன்னாடி புரிசங்கம் கை எல்லாத்தையும் பார்த்தேன்னு சொன்ன. பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி பிராட்டினுடைய திருமேனியை சேவிக்கணும், பிராட்டினுடைய நாம் சரண் புகணும் இல்லையா. எங்க என்ன வக்ஷஸ்தலத்திலே உட்காந்துருக்காயோ அவளுடைய அந்த காந்தியினாலே பெருமாள் சேவை கொடுக்கிறார். சோ முதல்ல உபகாரம் பண்றது யாரு, நமக்கு பிராட்டி தான் பெருமாளை சேவைக்கு உபகாரம் பண்றா. சரி சுவாமி, வக்ஷப்பீட்டியும் எப்ப பார்த்தாலும் இந்த வக்ஷஸ்தலத்திலே இந்த தன் திருமேனி சோபையாலே இந்த பிராட்டி அலங்கரிச்சுட்டு இருக்காளா அப்படின்னு நாம் கேட்டாக்கா, ஆமாம் சுவாமி. சரி சுவாமி, இவர் வாமனாவதாரம் பண்ணாரு அப்ப கூடவா இந்த பிராட்டி இருந்தா அப்படின்னு கேட்டா, ஆமா அப்பயும் இருந்தார் அப்படின்னா, கிருஷ்ணாஜிதேன சம்பினவா வதூம் வக்ஷஸ்தலாயாம் அப்படின்னா, என்னன்னா ரொம்ப அந்த பிரம்மச்சாரிய ரூபத்திலே கூட இந்த பெருபிராட்டியார் பெருமாளே பிரியாமல் அகலகில்லேன் இறைவன் அலர்மேல் வங்கை உரைமாறுவா என்றபடியாக அங்கேயே திருவாபிளே வீற்றிருக்காள். பிராட்டினுடைய கடாட்சம் பட்டுதுன்னா நாம் போன காரியம் கைகூடாது அப்படி என்ற பெருமாள் இந்த கிருஷ்ணார்ஜுனேன அந்த மர மான்தோலை திருவாபிளே சாத்திண்டு பிராட்டியோட கடாட்சமானது பலி சக்கரவர்த்தி மேலே விடாதபடி பண்ணிண்டு மூணடி மண் கேட்டு லோகத்தை அளந்து திருவிக்கிரமனாய் பெருமாள் விஸ்வரூபம் எடுத்த. ஏன்னா இவருடைய கடாட்சமானது பெருமாள் போன காரியத்தை கூட தடப்படுத்தும், அப்படி ஒரு காருண்ய குணத்தை உடையவள் இந்த பிராட்டி இல்லையா. அதனால மான் கொண்டதோல் மார்வில் மாணியாய் மாவலிமன் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமானை அப்படின்னர் கலியன். மான் கொண்டதோல் மார்வில் மாணியாய், மாணின்னா குள்ளமானவன் அர்த்தம். அப்படி அந்த பெருமாள் வாமனனாய் இருக்கும் போது கூட பிராட்டிய மார்பிளே சுமந்து கொண்டு போகிறார். அவருடைய கிருபா கடாட்சமானது பலி சக்கரவர்த்தியில பட்டுதான் இவர் போன காரியம் ஆகாதுண்டு மறைச்சுண்டு போனார். அந்த சமயத்திலேயும் பெருமாள் பிரம்மச்சாரியா இருக்கும் போது கூட இந்த பிராட்டி வக்ஷஸ்தலத்திலே தான் வாசம் செய்கிறாள். அதனாலே இங்க வக்ஷப்பீட்டி, அதே பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்தை பீட்டமாக உடையவள், மதுசூதனுடைய திருமார்பாகிய பீடத்தை தன் திருமேனியின் சோபையாலே அலங்கரிப்பவள் இவள். இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு இவருடைய மகிமையைக் கொண்டு நமக்கு வேண்டுவற்றை கொடுக்கக்கூடியவள்னு இந்த முகல் ஸ்லோகத்தை சாய்கிறார். சரி, பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்திலே பிராட்டி இருக்கான்னு சொல்லிட்டோம். பிராட்டியினுடைய வக்ஷஸ்தலத்திலே இருக்காளா இல்லையா அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா, வைசி வசாவா வரும் இல்லையா. அதுக்கு பதில் சொல்ற, மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் தன் துடாய்மார் வண்ணர் மலராள் தனத்துள்ளான். யாதொருவள் தாமரை புஷ்பத்திலே அவதாரம் பண்ணாலோ, யாதொருவள் பெருமாளுடைய திருமேனி வக்ஷஸ்தலத்திலே வீற்றிருக்காளோ அவருடைய மனத்திலேயும் இந்த பிராட்டி அங்கு இருக்காள். முனான் திருவந்தாதியிலே பேயாழ்வார் சாதித்த விஷயம், மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் யார்னு கேட்டா, தன் துடாய் மார்பன் அந்த சிவன் நாராயணன் பிராட்டினுடைய வக்ஷஸ்தலத்திலே இருக்கான் அப்படின்னு சொல்றான். பரஸ்பர விவா ஏன் அப்படின்னா, பிராட்டியோட வாசஸ்தலமானது பெருமாளுடைய திருமார்பு. பெருமாவை திருமார்பை அணைக்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் உள்ளவள் பிராட்டி. அதாம் தந்திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகரிஷி நாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்வஜே அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகம். எப்போ அறக்கெல்லாம் வதம் பண்ணாலோ பிராட்டி ஓடி போய் கட்டிண்டாளாம் ராமபிரான. எதுக்கு இப்படி கட்டிக்கிறாய் இந்த பிராட்டின்னா, பெருமாள் மேல ஒரு ஆசையோடு இல்லை, ஒரு இன்ப பார்வையோ காம பார்வையோ லீலா பார்வையோ இல்லை. எதுக்குன்னா, ஹே ராமா, நீ பண்ண இந்த அசுர வதத்தாலே மகரிஷிகள் எல்லாரும் சுகப்பட்டா. எதுக்கு சுகம்னா, தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகரிஷினாம் சுகாவகம். மகரிஷிகள் தங்களுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கிறது யஜ்ஞ யாகாதிகளை பண்ணும் போது இந்த ராட்சசால் எல்லாரும் வந்து ஹிம்ச பண்ணா, அந்த ஹிம்சையை முதல்ல ஒழிச்சு இவா தன்னுடைய தர்மத்தையும் அனுஷ்டானத்தையும் பண்றதுக்கு ஒரு ஹேது பண்ணு கொடுத்தியேப்பா, அதனாலே நீ பண்ணது அவளுக்கு பண்ண பெரிய உபகாரம். நீ பண்ண உபகாரத்தாலே மகரிஷினாம் சுகாவகம், அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதனாலே பபூவ திருஷ்டா வைதேகி சீதையானைவள் பர்த்தாரம் பரிஷஸ்வஜே, தன்னுடைய பர்த்தாவான ராமனை அணைத்துக் கொண்டாள் அப்படின்ற. அப்போ பெருமாள் வக்ஷப்பீடின்னா எப்பவுமே இருக்கக்கூடியவள், அவளுக்கு உண்டான வஸ்து இந்த பெருமாள், இவள் தானே எல்லாத்தையும் பண்ணணும். அதனாலே இந்த விஷயமானது வக்ஷப்பீட்டியும் மதிவிதயனோ பூஷயந்தீம் சுகாந்தியா ஸ்ரேயோமூர்த்தியும் ஸ்ரீயமஹா அப்படின்னா, என்ன ராமோ விக்கிரகவான் தர்மஹா, கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு கேவலம் ஸ்ரேயகா சாதனம். இந்த பிராட்டி இல்ல, இந்த பிரான் இல்லை, இந்த பிரானுக்கு உள்ள அத்தனை சொரூப குண விபவமும் இயல்பாகவே இந்த பெரிய பிராட்டி யாருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் இங்க அற்புதமா இந்த பாசுரத்தில நமக்கு காட்டிருக்க. அதான் ஸ்ரீபாஷ்யகாரதம் இந்த புருஷகாரத்துக்கு உண்டான ஸ்ரீ சரணாகதி பண்ணும் போது நமக்கு அந்த கத்திய பாஷத்துல காட்டுற நமக்கு இல்லையா. ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாமுதாராம் தாம் பத்மநீமீம் சரணம் அகம் பிரபத்யே அப்படின்னு நமக்கு ஸ்ருதியான வேதமும் ரொம்ப அற்புதமா நமக்கு காட்டுறது இல்லையா. அதனால மங்களம் மங்களானம் எப்பயுமே மங்களத்தை கொடுக்கக்கூடியவள் இந்த பெரிய பிராட்டியார். அதனாலே தான் நாம் இங்க என்ன பண்றோம்னா, இந்த பிராட்டின்றதே நம் பிரார்த்தனைய முதல்ல கொண்டு வைக்கிறோம். ஸ்ரீயகா சாதனோ தர்மஹா, நம்மளுடைய தர்மமானது என்னன்னா இந்த பிராட்டி கிட்ட போய் முதல்ல நம்ம ஆர்த்த துணிய சொல்லிடணும், மீது எல்லாத்தையும் அவ பார்த்துப்பா. பூயோ பூயோ திசது மகதாம் மங்களானாம் பிரபன்னாத்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம புன புனகா நம்ம பிரார்த்தனைய இந்த பிராட்டியிடத்திலே வைக்கும்போது நம்ம துணியை கேட்டு பெருமாளிடத்திலே நம்ம கோசம் ஒரு சிபாரிசு பண்ணு, அதான் புருஷகாரம் பண்றா இந்த பிராட்டியார். நமக்கு பக்ஷஸ்தலத்திலே இவள் சுந்தரமாக வீட்டிருக்காள், சோபையோடு வீட்டிருக்காள், காந்தியோட வீட்டிருக்காள் அப்படின்னு சுவாமி இங்க, ஏன்னா சாய்க்கு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இவள் இல்லைன்னா என்ன ஆகும் சுவாமின்னா, பெருமாள் தன் சோபையை இழப்பு. வெறும் நாராயணன் நமக்கு என்னைக்குமே உத்தேசியம் இல்லை, நமக்கு ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே உத்தேசியமா இருக்க. அதனாலே இந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்றான்னா, பெருமாளுக்கு உண்டான குண விபவங்கள் ஸ்வரூப குண விபவங்கள் அத்தனையும் இந்த பிராட்டிக்கும் உண்டு, பெரிய பிராட்டியாருக்கும் உண்டு அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் இந்த முதல் ஸ்லோகத்திலே சொன்னார். இதுல விஷயம் என்னன்னா, மானாதீத படித விபவம் மங்களம் அப்படின்னு ரெண்டு பதம் இதுல எதை காட்டார் அப்படின்னா, ஸ்வரூபத்தையும் பக்ஷப்பீடியும் என்பதாலே ரூபமும், அதாவது பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்திலே பிராட்டி வீட்டிருக்காள், பிரத்யக்ஷம் என்பதால் உபயகுணங்களும் கூட்டிக்கொண்ட சரணம் அப்படின்னு காட்டுறாங்க. அதனாலே அங்க பஞ்சக சம்பந்தமான ரக்ஷா பரதமர்ப்பணம், அதாவது சரணகா உன்னை சரணடைகிறேன் அப்படின்னு என்பதாலே நம்முடைய ஆக்கின்சன்யம் நமக்கு வேறு கதி இல்லை, அதனாலே நீதான் எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல சொல்றோம், நீதான் எனக்கு கத்தின்னு சொல்றோம். கதியல் இல்லை நின் அருளல்ல தனக்கு நிறைய திருநீர் மலை நித்திலத்துவத்தே அப்படின்னார் கலியன். நீதான் எனக்கு கதி, நீயே சரணென்று ஆஜரஞ்ச அஞ்சாமுன் அப்படின்னு சாய்கிற ஆழ்வாராதிகள். இப்படி நம்முடைய அகிஞ்சனத்தை, அதாவது நீ சரணம் உன் திருவடியில் சரணமாக பதுகிறேன் என்ற அகிஞ்சனத்தை, ஆக்கிஞ்சன்யம் எனக்கு ஒன்னும் தெரியலேன்னு சொல்றதுதான் ஆக்கிஞ்சன்யம். அதை நம் பெருமாளிடத்திலே பிராட்டினிடத்திலே சொல்லிட்டா நம்முடைய மனக்கட்டத்தை அவள் பெருமாளிடத்தே சொல்லி நமக்கு பேர் உபகாரம் பண்ணுகிறாள்னு இங்க சொல்றார். இது வந்து ரொம்ப விஸ்தாரமா பார்க்கணும். சிபு ரகசத்திரிய சாரத்தை காலக்ஷேப ரூபமா சேவிக்கும் போது ஆச்சாரியால் சொல்லித் தருவா. அவளிடத்திலே நாம் கேட்டுக் கொள்ள வேண்டும். இது புகழந்தில்லாபடியே, அதாவது இன்னும் எண்ணற்ற சுபகுணங்களை கொண்டவள் இந்த பெருபிராட்டியார். எண்ணற்றன்னு சொன்னா இன்பினிட்டு, ஏதோ 50 இருக்கும், 100 இருக்கும், 150 இருக்கும், 1000 இருக்கும்னு இல்ல, நம்மளாலே எண்ண முடியாத அளவுக்கு எப்படி பெருமாளுக்கு சுபகுணங்கள் இருக்கோ, குணகணான்னு சொன்னான், அந்த மாதிரி பிராட்டியாருக்கும் இருக்கு சுபகுணையும். சுப பதார்த்தங்களுக்கும் இவள் வஸ்துக்களுக்கும் இவள் தான் அதிபதி. பெருமாள் திருமார்பை அலங்கரிக்கக்கூடியவள். இந்த இகபர சுகம் அளிக்கும் சக்தியும் சர்வ சக்தியுமானது இந்த பிராட்டியாருக்கு இருக்கு. தற்காரணமேவ அகம் சரணம் அகம் பிரபத்யேன்னு சுவாமி தேசிகன் சாயிச்சார். சரணம் உன்னுடைய வேறு இடத்துல போகாமல் உன் திருவடியிலே நான் சரணம் புகுகிறேன். அடியார் வினை தீர்க்குமவளான ஸ்ரீதேவியே உன்னை நான் சரணமாக பற்றுகிறேன் என்று சொல்றதுதான் இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய தாத்பர்யார்த்தம். மனநாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் பக்ஷ பீட்டேம் மதுவிஜயினோ பூஷயந்தீம் சுகாந்தியா பிரத்யக்ஷானுஷமிகமஹிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் சேயோ மூர்த்தியம் சிவசரணத்வாம் சரண்யாம் பிரபத்யே அப்படின்ட்டு பிரபத்யேன்னு சொல்லிட்டு அந்த பிரயசப்தத்தில் கொண்டு தன்னுடைய மகாவிஸ்வாசம், இந்த பிராட்டி என்னை நிச்சயம் கைவிடாமல், என்னை நிச்சயம் கைவிடாமல் நான் கேட்ட பிரார்த்தனை தன் திருவுள்ளத்திலே வாய்ந்து அதை பெருமாளிடத்திலே விண்ணப்பித்து பெருமாள் சொல்லக்கூடிய ஹிதமான அந்த வார்த்தைகளை வாய்ந்து பெருமாள் நம்மளை சிக்ஷாரூபமாக தண்டிக்கும் போது கூட ஆண்டு சம்சயம் பரோதர்மஹா, பெருமாள் யாரையும் தண்டிப்பது வந்து நோக்கமில்லை, இரக்கம் கொள்வதுதான் சிறந்த தர்மம் என்று பெருமாள் சொன்ன வார்த்தையே பெருமாளுக்கு திரும்பவும் சொல்லிக்காட்டி பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணதுக்கு ஒரு ரூபமாயிருக்காள், ஒரு ஹேதியாயிருக்காள், ஒரு பெரிய புருஷகாரம் பண்றாள் இந்த பிராட்டின்னு சொல்றேன். இதுதான் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்தை அந்த மூணாவது வாசனம். என் உயிர் தந்தளி தவறை சரணம் போக்கு யானடவே அவகுருக்கள் நிறவணங்கே பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளது பெரிய நம்பியாள வந்தாறு மணக்கால் நம்பி நன்னெறிய எவர்குரத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேலை நாதன் இன்னமுத திருவகள் என் இவரமுன்னிட்டு எம்பெருமான் திருவடைகள் அடைகின்றேனே. இப்படி யாருக்கும் கிட்டாது இருக்கக்கூடிய பெரிய நிலமான பெருமாள் பெருந்தாளுடைய பிரான் அவள் திருவடியானது நமக்கு கிட்டணும்னா இன்னமுத திருவகள் என்று இவரை முன்னிட்டு நம் ஆச்சாரிய முகேன பண்ண சரணாகதி கடைசியில பிராட்டினிடத்திலே போயிட்டு அவருடைய சிபாரசின் மூலமாக மட்டுமேதான் நமக்கு பெருமாளுடைய திருவடியை கிட்டும்படியாக செய்கிறது அப்படின்றதான் முக்கிய அர்த்தமாக சொல்றா. அதனாலே துவாம் சரணம் அகம் பிரபத்யேன்னு சொல்லி முதல் பாசுரத்திலே இந்த பிராட்டியை நமஸ்காரம் பண்ணி முதல்ல சரணாகதி பண்ற சுவாமி தேசிகன். அதனாலே இரண்டாவது ஸ்லோகத்துல நம்ம நாளைக்கு வந்து மேற்கொண்டு தாத்பரியார்த்தங்களே தாயாருடைய அனுகிரகத்திலேயே பார்ப்போம். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.